அம்பரம தண்ணீர் சோறு அறம் செய்யும் அம்பரம தண்ணீர் சோறு அறம் செய்யும் அம்பரம தண்ணீர் சோறு அறம் செய்யும் அம்பரம தண்ணீர் சோறு அறம் செய்யும் ீரோரம் எம்பெருமானந்த கோபால எழுந்திராய் எம்பெருமானந்த கோபால எழுந்திராய் கொம்பனாக்கெல்லாம் கொழுந்த உளவிளக்க ஓங்கி புல கலந்த அம்பரம்ண்டரத்து ஓங்கி புல கலந்த அம்பரம்ண்டரத்து ஓங்கி புல கலந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா செம்பொற்கடலடி செல்வா பலதேவா செம்பொற்கடலடி செல்வா பலதேவா கும்பியும் நீயும் முழங்கேரோ பிரம்பாவாய் அம்பரம் தண்ணீர் பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜோநித்யமச்சுத வதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே மத்குரோர் பகவதோ ஸ்ருதைகி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே நீலாங்கிரிதீர்சுமுஜகிருஷ்ணம் பாராத்தம் சம்சுதிசதிரசித்தமியாபயிஷ்டாசிகலிதம் யாபலாத்கிருத்தியபுங்கே கோதாத்தீனமிதமிதம் பூஜ ஏவாஸ்து பூஜ அன்னவயம் புதுவயாண்டாழரங்கு பன்னிருப்பாவை பல்பதியம் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடி பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாசரணம் பிரபத்யே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா இருந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிடக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரமோடரைத்து ஓங்கி உலகள் அந்த கும்பரு கோமானே உறங்காதிழுந்திராய் செம்பொற்கடலடி செல்வாபல தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். எம்பெருமானுடைய கோயில்ல போகிறதுக்கு சில முறை, அதன்படி முறை தப்பாமல் கோயிலுக்கு போனால் பகவானுடைய அனுகிரகம் பூர்த்தியா கிடைக்கும். அவரோடு சேர்ந்திருந்து போனால் கிடைக்கிற பலனே தனி. அந்த மாதிரி கைங்கரியபரர்களை முன்னிட்டு போனால் கிடைக்கிற பலனே தனி. அப்படி இல்லாம போனால், முறை தவறி போனால் அப்ப பலன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டி இருக்கு. பகவத் ராமானுஜர் முன்னிட்டு குரத்தாழ்வான் காஞ்சிபுரத்துல வரதாஜ பெருமாள் சன்னிதியில போறார். முன்னிட்டு வாக்கு நாளே முன்னிட்டு பெருமாளை போய் சேவிக்கும் போது வரதாஜ பெருமாள் நீர் யார் அப்படின்னு கேட்டா, ராமானுஜாங்கிரி சரணோஸ்தி குலப்பிரதி ராமானுஜாங்கிரி சரணஹ. ராமானுஜருடைய திருவடி அவருடைய திருவடியை உபாயமாக பிடித்துக் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி அப்படிங்கிற குலத்தால்தான் ஸ்வயம் மகாபண்டிதர், காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர், காஞ்சிபுரத்து பக்கத்திலேயே கூறங்கிற ஊரை சேர்ந்தவர், தானே மகாபண்டிதா இருக்க அப்படியா கூறத்திலிருந்து வந்திருக்கேன் நானு குற்றத்தாழ்வான் அப்படின்னு நினைத்து ராமானுஜருக்கு பல விதத்துல வேண்டியவன் நானே அப்படின்னா சொல்லாமல் ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி அப்படிங்கிறார். அவருடைய பரமதாசனாக அவருடைய திருவடியை உபாயமாக பிரித்து கொண்டவனாக வந்திருக்கேன் அப்படிங்கிற என்ன இப்படி சொன்னாதான் தேவத்த பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க ராமானுஜர் சேர்ந்தவனா அப்படின்னு கண் மலர பார்ப்பார், கடாட்சம் பண்ணுவார். பெருமாளுடைய கடாட்சத்துக்கு இதுதான் காரணம். பாகவதர்களை முன்னிட்டு போறதுதான் பிரதான காரணம். அவன் தேசிக்கணும் உதாரணத்தோட எடுத்து சொல்ற, ஒரு வீட்டுல ஒரு பெரிய மனுஷனை பார்க்கணும் அப்படின்னு போகும்போது அந்த பெரிய மனுஷனுடைய குழந்தைகள் வாசல விளையாடிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, அந்த குழந்தைகளை எடுத்து வச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு கையில ஏதாவது கையில கொடுத்து அந்த தலையை கொடுத்து அந்த குழந்தைகளை கொஞ்சிட்டு உள்ள போனாலும் அப்ப பெரிய மனுஷன் நம்ம கவனிக்கிறது விசேஷமா இருக்கும். இதே போக போதே அந்த குழந்தை சில சமயம் விளையாட்ட உனக்கு வழி விட முடியாது அப்படின்னு வழி அரைச்சிட்டு இருந்தா அப்படின்னு ஓவிய இருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போனோம்னா அப்ப பெரியவருடைய கவனிப்பு வேற மாதிரி இருக்கும். என்ன என் குழந்தைய நீ அடிச்சுட்டு வர, அப்புறம் ஒன்னா இதுக்கு தோணிக்கணும், அப்புறம் நீ யார் போ அப்படின்னு நமக்கு தான் கிடைக்கும், தவிர அனுகிரகம் கிடைக்காது. அதே மாதிரி ரீதிதான் பகவானை பார்க்கும் போதும் அப்படிதான், அதே முறை தவறாமல் போகும். பகவானை சேர்ந்தவர்கள் யாரோ அவர்களை எல்லாம் முன்னிட்டு போகணும், அவருடைய கடாட்சத்தை எல்லாம் வாங்கிட்டு போகணும். அதுதானே லோகத்துல சாதாரண மனுஷாளுக்கு எல்லாமே இந்த நியமம் இருக்கு. சாதாரண மனுஷன் எல்லாமே இப்படி பார்க்கணும், யாருமே சட்டுன்னு பார்க்க முடியாது, முறையோடு தான் பார்க்கணும் அப்படிங்கிற. ஒரு பெரிய அதிகாரியை பார்க்கணும்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அப்படிங்கிற. ஒரு ராஜாவை பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அந்த முறையாச்சும் போய் பார்க்க முடியாது, திடீர்னு போய் ராஜாவை பார்க்க முடியாதுங்கிற. இல்ல ஒரு மினிஸ்டரை பார்க்கணும் அப்படின்னா கூட கவனிச்சுக்க வேண்டியவெல்லாம் கவனிச்சிருந்தாதான் அந்த மினிஸ்டர் பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஏன்னா அவருடைய பிஹேவியர்லாம் கவனிக்கணும், இல்லாட்டா அவரை பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில இருக்கிறவர் இல்ல ஒரு பெரிய மனுஷர் அவருக்கு எல்லாமே இப்படி இருக்கு. எம்பெருமானோ சாட்சாத்து ராஜா ஜீராஜனா இருக்கணும், சர்வேஸ்வரனா இருக்கணும், அவருக்கும் இந்த முறையை பின்பற்றினால் இப்போ இப்போ இந்த முறையை பின்பற்றினால் அது சாஸ்திரியமாகவும் இருக்கிறபடினால அதுல இவன் அப்படி வந்திருக்கார், யதார்த்தமா வந்திருக்கார் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுவான். அதுவும் ராமானுஜாந்திரி சரணோஸ்தி சொன்னாமல் அடியன் ராமானுஜதாசன் அப்படின்னும், இல்ல அடியன் இந்த ஆச்சாரியனை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அப்ப பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம், இதுவே போறும் அப்படின்னா அத்தனை விசேஷமா இருக்கான். இது அந்த முறை தப்பாமல் போற விஷயத்தை தான் போன பாசுரத்துல அழகா பார்த்தோம். பாகவதர்கள் எல்லாம் முன்னிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் ஆயுள் காப்பாளர்கள் கோயில் காப்பாளர்கள் எல்லாம் முன்னிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தோம். அவர்கள்லாம் இந்த ஆயர்குல பெண்களுக்கு கதவை திறந்து விடுறாளாம். யாருக்குமே கதவு திறக்க மாட்டார். கிருஷ்ணன் சன்னதியில எதை பார்த்தாலும் பயமா இருக்கான் அவர். ஏன்னா முளைக்கிற புல் பூண்டு எல்லாம் அசுர பயமா இருக்கு. ஒரு காத்து அடிச்சுன்னா கூட அது திருநாவர்த்தங்கிற அசுரனா இருக்கு. ஒரு வண்டி இருந்தா கூட அது சகடாசுரன் அப்படிங்கிற அசுரனா இருக்கு. ஒரு கண்ணுக்குட்டி மேய்க்கிற கண்ணுக்குட்டியா இருந்தா கூட அது வர்ஷாசுரன் அப்படின்னு அசுரனா இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயுமே இந்த தீவிரவாதிகள் எங்க வேணா கலந்துருப்பாங்கிறா. ஏன்னா எந்த கும்பல்லையும் இருக்குங்கிறா. அவா ரயில்வே ஸ்டேஷன்ல போனா அங்கேயும் தீவிரவாதிகள் பாம் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறா இந்த காலத்துல. அதே மாதிரிதான் கிருஷ்ணாவதார காலத்திலயும் இருந்திருக்கு. எங்க வேணாலும் அசுரர்கள் வரலாம் அப்படிங்கிற ரீதியில இருந்துக்கும் போது இவர்கள்லாம் ரொம்ப பாதுகாப்போடு கூட கண்ணனை பார்த்துக்க வேண்டிய இதுல இருக்கா. அதனால யாரையுமே உள்ளுக்குள்ள விடமாட்டா. இவர்களையும் பார்த்து எங்கெல்லாம் யாரு உங்களை எல்லாம் நாங்க விட முடியாதுன்னு சொல்றவாள் தான் இருக்கா அவ. அப்படிதான் சொல்லுவா முதல்ல. நீங்க யாரும் என்ன விட முடியாது. அதுக்காக தான் இவ அழகா பதில் சொல்லியிருக்கா. எம்பெருமான் மாயன் மணிமன்னன் நின்னலே வாயினே இருந்தார். நீ இன்னைக்கு சொல்ல வேண்டாம். நீ வாயை திறந்து எல்லாருக்குமே வாயால் முன்னமுன்னும் மாற்றாது. வாயால முன்னமுன்னும் மாட்டேன்னு தான் சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு அதுதான் கடமை. இப்படி சொல்றதுக்காக தான் அவளை வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு பார்க்க முடியாது. இப்போ கண்ணனை யாரும் பார்க்க முடியாது போங்கோ அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவ இருக்கா. ஏன்னா கண்டனம் கிட்ட கூட்டி கொடுத்துடக்கூடாது அசுர பயமா இருக்கும்போது. அதனாலதான் இவ ஜாக்கிரதையா பேசுறா. நாங்கெல்லாம் 1000 சிறுமிகள் சின்ன குழந்தைகள் வந்திருப்போம். நீ வாயால முத முதல்ல மாட்டேன்னு சொல்லிடாத. தப்பி தவறி வாயை திறக்காத திறந்து விடு. உன் வாயை திறக்க வேண்டாம். ஏன்னு கேட்டான்னா மா என் மணிவண்ணன் நின்றுலே வாயில இருந்தான். எப்படி அவன் வர சொல்லியிருக்கான். எங்கிட்ட கெஞ்சியிருக்கான். மாயன் ஆச்சரியமானவன், மணிவண்ணன் ஆச்சரியமான திருமையனை விடு. அவனுடைய உள் பாவம் வெளியில தெரிய மாதிரி கருணை வெளியே தெரியல மாதிரியான ஒரு திருமையனை விட மாலே மணிவண்ணா அப்படின்னு பாக்கிறது வரப்போறவாடி இன்னைக்கு மணி அண்ணன் மாயன் மணிவண்ணன் இன்னே வாயில இருந்தான் அப்படின்னு அவன்கிட்ட அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் இந்த காரணத்தை எல்லாம் அழகா சொல்லி அவங்களுடைய அனுமதியை வாங்கியிருக்கார். அவர்களும் சரி அப்படின்னு இவர்களுடைய பாவத்தை புரிஞ்சுட்டு கதவை திறந்து விடுறாளாம். கதவு உள்ளுக்குள்ள போனா கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடணும். ஆனா கிருஷ்ணன் சயனத்துக்கு முன்னாடி சயனத்துல நிறைய பேர் இருக்கா. நந்தகோபன் சயனத்துல இருக்கார். அதுக்கப்புறம் யசோதா பிராட்டி இருக்கார். அதோட பலராமன் இருக்கார். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் இருக்கார். இவா மூணு பேரை தாண்டி அதுக்கப்புறம் கண்ணன் கிட்ட போகணும். இவா மூணு பேரையும் விட்டுட்டு நேர கண்ணனுக்கு தானே சுப்பிரபாதம் பாடணும். அதனால கண்ணன் தானே வேணும் அப்படின்னு சாட்சாத்தா கண்ணன் கிட்ட போய் சுப்பிரபாதம் பாடினா அப்ப முறை தப்பிக்கலாம். அந்த முறை தப்பக்கூடாது. எப்படின்னா முக்காலத்து பெருமாள் சேர்க்கும் போது குலஸ்தானத்து பெருமாள் மாத்திரம் இருக்க மாட்டேன். பெருமாளை சேர்ந்தவர்கள்லாம் கூட இருப்பா இல்லையா. மகரிஷி எல்லாம் இருக்கா. சில கோயில்ல மார்க்கண்டேய மகரிஷி இருக்கா. திருவனந்தபுரத்துல திவாகர் மகரிஷி இருக்கா. சில கோயில்கள்ல கருத்மான் இருக்கார். சில கோயில்கள்ல சூரிய சந்திரர்கள்லாம் இருக்கா. எல்லாரையும் சேர்த்துதானே சேவிக்கிறோம். சமஸ்த பரிவாராய எல்லா பரிவாரத்தோடும் கூட தானே பெருமாள் சேவிக்கிறோம். ஏன்னா அவர்கள்லாம் பெருமாளை காட்டி கொடுத்தவர்கள். மார்க்கண்டேய மகரிஷி இல்லைன்னா குப்பிரியப்பன் கோயில்ல பெருமாள் இல்ல. அவர் தானே அந்த பெருமாள் நமக்கு கொடுத்தவர். திவாகர மகரிஷி இல்லைன்னா திருவனந்தபுரத்துல பெருமாள் இல்ல. ஏன்னா திவாகர மகரிஷிக்காக தான் பிரத்யக்ஷம் இந்த பெருமாள். அதனால அந்தந்த ரிஷிக்காக தான் பிரத்யக்ஷமா இருப்பார். அந்த ரிஷி தான் வரம் வாங்கி தேவர் இங்கே இருக்கணும் அப்படின்னு வரம் வாங்கி நமக்கு பெருமாளை கூட்டி வச்சிருக்க. அதனால அவர்களெல்லாம் முன்னிறுத்துக்கணும். எல்லாருடன் சேர்ந்து இருந்து பிராட்சியோட கூட இருக்கக்கூடிய அனந்த சேனத்துல இருந்தாருன்னா அந்த அனந்தரோட கூட இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கணும். அந்த கிரமத்துல இப்ப நந்தகோபனையும் விட முடியாது. அதுவும் இல்லாமல் இவர்களுக்கெல்லாம் நந்தகோபனும் உத்தேசியமா. ஏன்னா கிருஷ்ணனையே கொடுத்தவன் நந்தகோபன் தான். கிருஷ்ணனையே கொடுத்தவர் யசோதை தானே. அதனால இவர்களுக்கும் ஒரு சுப்பிரபாதம் பாடி இவர்களையும் எழுப்பி இவர்களை முன்னிட்டு கொண்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணனையும் எழுப்பணும் அப்படின்னு ஆசை. அதனால இந்த பாசுரத்துல நாலு வரியில நாலு பேரை எழுப்புறார். அம்பரமே தண்ணீரே சோரே அகஞ்சியும் எம்பெருமான் நந்தகோபாலால் எழுந்தீரார். இது நந்தகோபனுக்கு. அடுத்த வரி யசோதை பிராட்டிக்கு. கும்பனாக்கெல்லாம் குழந்தை குலவிளக்கே என்று மாட்டி யசோதாய் அறிவுராய். அதுக்கு அடுத்த வரி கண்ணனுக்கு. அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். அதுக்கப்புறம் பலராமனுக்கு. செம்பொர் காலடி செல்வா பலதேவா உம்பியும் உறங்கேலோர் என்பாவாய். இது இந்த கிரமத்துல அவர்கள் சயனத்தில் இருக்கலாம். சயனத்துல சில கிரமங்கள்லாம் சாஸ்திரம் இருக்கு. இந்த சாஸ்திரத்தை வச்சு பார்த்தா இது வரும் பொருத்தமா இருக்கு. தட்சிணோத்தரா மாசையும் அவசிஷ்டானாம் ஜேஷ்டோ ஜேஷ்டோனந்தரா அப்படின்னு சூத்திரம் இருக்கு. ஆபஸ்தம்பர் ஹேமந்த பிரத்யோகம் அப்புறம் மாதா அப்புறம் ஜேஷ்டா அப்புறம் ஜேஷ்டா அப்படின்னு சொல்லி அந்த ரீதியிலே இருக்கு. பெரிய அளவுல சாஸ்திரம் அப்படிங்கிறது இங்க இல்ல, பெரிய கர்மம் இல்லை. அது ஒரு அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடிய பெரிய கர்மம்னு சொல்ல முடியாது. என்ன கூட அப்படி அமைஞ்சிருக்கு புரியல. நந்தகோபம் எழுப்புறா அம்பரமே சூரியை அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபால. அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷத்தை சொல்லணும். நந்தகோபனுக்கு என்ன தனி பெருமை அப்படின்னா, தானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டான்னா அவருக்கு சமம் யாருமே கிடையாது. நிறைய வஸ்திர தானம் பண்ணுவார். அம்பரம்னா வஸ்திரங்கள், அம்பரமே அறம் செய்யும் நிறைய வஸ்திரத்தை தானம் பண்ணுவார். நீரே அறம் செய்யும் நிறைய தீர்த்தங்களை தானம் பண்ணுவார். சோரே அறம் செய்யும் நிறைய அன்னதானம் நிறைய பண்ணுவார். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் நந்தகோபாலா. எம்பெருமானா எம்பெருமான் கண்ணன், அந்த கண்ணனுக்கும் பெருமானா நந்தகோபன் இருக்கு அப்படின்னா எம்பெருமான் அப்படின்னு அவர் ஆறார். எம்பெருமானார் அப்படின்னு ராமானுஜர் சொல்ல முடியும். எம்பெருமான் பகவான் அப்படிங்கிறவர் ராமானுஜர். ஏன் அப்படின்னு அந்த எம்பெருமான்ன்றக்காரருடைய பகவான், அவனையும் காட்டி கொடுப்பவர் இவர் தான். ஒருத்தர் கேட்டாரா எம்பெருமான் ஆர் அப்படின்னு கேட்டார். எம்பெருமான்றவர் யார் அப்படின்னு கேட்டானா, அது இவர்கிட்ட தான் கேட்கணும். யார் கிட்டா எம்பெருமானார் கிட்ட. எம்பெருமான் ஆர் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இவரே இருக்காரா, அதனால இவர் எம்பெருமான் அப்படின்னு வேடிக்கை சொல்றது. அந்த ரீதியில இப்ப கண்ணன் அப்படின்னா கண்ணனுக்கான முகவரி இப்ப நந்தகோபன். நந்தகோபனை பிடிச்சிருந்தானே கண்ணன் கிட்ட போக முடியும். அதனால அவர்கிட்ட போறான்னா அவர் என்ன அம்பரமே அறம் செய்கிற நிறைய தானங்கள் பண்ற, எத்தனை விதமான தானம் உண்டோ எல்லாத்தையும் பண்றாராம். கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டவர். அதுல முக்கியமா மூணு சொல்லியிருக்கார். இந்த மூணு தானம் மாத்திரம் இல்லை, எல்லாமே கொடுக்கறான்னு அர்த்தம். தானங்கள்லயே முக்கியமான தானம் சத்திர தானம், தீர்த்த தானம், அன்னதானம். இது மூணும் முக்கியம், ரொம்ப முக்கியம். எல்லாத்த காட்சி என்னென்னோ தானம் பண்றது, இது மூணும் ரொம்ப விசேஷமா வேதத்திலே பல இடத்துல. வஸ்திரதானத்தை பத்தி சொல்லும் போது வாசோ ததாதி சர்வதேவத்யம் வீவாசா சர்வா தேவ தேவதா. வஸ்திரத்து தானம் பண்ணா எல்லா தேவர்களுக்குமே பிரீத்தியா. வஸ்திரதானம் அப்படிங்கிறதுனால எல்லா தேவர்களுமே பிரீத்தி அடைவாள் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் அன்னதானம், தஸ்மாதன்னந்ததம் சர்வான் ஏதானி ததாதி. அன்னதானம் பண்ணா எல்லா தானமும் பண்ணதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லு. அது மாதிரி தாகத்துல தவிக்கிறவனுக்கு தீர்த்த கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சமம் எதுவுமே கிடையாது. தன்வன் இவ பிரபாசி அப்படின்னு எடுத்து சொல்றது, பகவானே சொல்றது, பகவானே தீர்த்த மாதிரி இருக்கான்னு சொல்றது. நல்ல மறுபூமியில பாலைவனத்துல நல்ல வெயில வரும்போது தாகத்துல தவிக்கும் போது தீர்த்தம் கொடுத்தா வச்சுக்கோங்க, அதுக்கு சமம் என்ன இருக்க முடியும். அப்படி பண்ணக்கூடியவரா நம்முடைய இந்த நந்தகோபால். அதனால தானம் பண்றதுல இருக்க பெருமையை சொல்ற, ஏதோ ஒண்ணு தானம் பண்றவர் அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ ஒண்ணு கேட்டார்னா ஏதோ ஒண்ணு கொடுக்கறவர் அப்படிங்கிறது கிடையாது. எது தேவையோ எது ரொம்ப ரொம்ப தேவையோ அதை கட்டாயம் எடுத்து கொடுக்கறவர். தாரக போஷக கௌரியம் எடுத்து சொல்ற வியாக்கியானத்தை. மனுஷனுக்கு முக்கியமானது மூணு, ஒண்ணு தாரகம், நான் உயிர் தரிக்கிறதுக்கு சாணம் போகாம இருக்கிறதுக்கு தாரகம், அது சோறு சாதம் வேணும், அப்பதான் உயிர் தரிக்கும், அது தானம் பண்ற. ரெண்டாவது போஷகம், போஷகம்னா உயிர் தரிச்சா போறாது, வேற அந்த சாதம் தரிக்கணும், இந்திரியங்கள்லாம் நல்லா புஷ்டியோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தீர்த்தம் வேணும், அது தண்ணீர், அது தானம் பண்ற. மூணாவது போக்கியம், போக்கியம்னா ஆனந்தமா இருக்கிறதுக்கு நல்ல வெத்தலை நல்ல வஸ்திரங்கள் இதெல்லாம். அப்ப ஆகாரமும் தீர்த்தமும் கொடுத்து கடைசியில போகும்போது வெத்தலை பார்க்க கொடுத்து ஒரு வஸ்திரத்தையும் தானம் பண்ணி சுவாமி ஏழா அப்படின்னு சம்பானம் பண்ணி அனுப்புற மாதிரி போக்கியம் அதுதான் அம்பமே அப்படின்னு வஸ்திரத்தை தானம் பண்றவர் சொல்றார். அதனால தாரக போஷக போக்கியம் அப்படின்னு எது இருக்கோ அதையெல்லாம் தானம் நந்தகோபால் நீரே சோரே அறம் செய்யும், அதுவும் அறம் செய்யும் அப்படிங்கிற கொடுக்கிறவர் அப்படிங்கிறது இல்ல, அத தர்மமா கொடுக்கிறவர், அந்த தர்ம புத்தியோட கொடுக்கிறவர். தானம் பண்றாருனா தானம் பண்ணிட்டு ஒரு பலனை எதிர்பார்க்க கூடாது, அதுக்கு தானம் பெயர் கிடையாது. தானத்துல எத்தனையோ நியமங்கள் இருக்கு. அப்படின்னா சொல்றது ரொம்ப வெக்கத்தோட கொடுக்கணும், ரொம்ப பயத்தோட கொடுக்கணும், ரொம்ப சிரத்தையோட கொடுக்கணும். தானம் பண்ணும்போது நான் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு பெருமைக்காகவும், இல்ல அங்கங்க போய் பெருமை அடிச்சு நான் தான் அவருக்கு அதை கொடுத்தேன் நான் தான் அதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காகவும், இல்ல நான் கொடுத்தாதான் அவர் பதிலுக்கு நமக்கு கொடுப்பார் அப்படின்னு ஒரு பலனை எதிர்பார்த்தோம், இல்ல நான் கொடுத்தா நிறைய புண்ணியமாச்சே அப்படின்னு புண்ணியத்தை எதிர்பார்த்தோம், அப்படி கொடுக்கறது இல்ல. கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கணும், தர்ம புத்தியினாலே கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம், இந்த தர்மத்துல ஒரு சந்தோஷம். அப்படி தானம் வந்தாரா இவர், அதனால அறம் செய்யும் அப்படிங்கிற தானம் ததற்கம். எந்த ஒரு தானம் பண்ணாலுமே, யார் எந்த தானம் பண்ணாலுமே அதுல சந்தோஷப்படுறவன் எந்திருமான். ஏன்னா இது பெரிய தர்மம், இது தானம்ங்கிறது. நம்ம கையில இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து நம்ம பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற பிச்சைக்காரனுக்கு போட்டால் அதுல பகவான் சந்தோஷப்படுவார். அது எப்போ அறம் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நல்ல தர்மமா எப்போ ஆகும் பேசவ பிரியதாம் தீ, இதனால் தானத்தை பண்ணி பேசவ பிரியதாம். இப்ப பலனுக்காக தானம் பண்ணல, என்ன ஏதோ கீழ் போன நோட்டு போகட்டுமே செல்லாத நோட்டு செல்லட்டுமே தானம் பண்ண அப்படி இல்ல, வாங்குறவனும் அப்ப கேசவ பிரியதாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணுமா, அப்படி கொடுக்கறா போல விஷ்ணோர் ஆராதனார்த்தாயின் பாகவதத்துல நிறைய தானம் பண்ணி சந்தோஷப்படுறது. அதனால அம்பரமே தானம் செய்யறதுனாலே நந்தகோபால் நந்தன்னா ஆனந்தமானவன் அர்த்தம், சந்தோஷமா இருக்கிறவன், ஏன்னா தர்மம் பண்ணியே சந்தோஷமா இருக்கிறவன். நந்தகோபாலன் பெயர் அவருக்கு, நந்தன் பெயர், ஆனந்தமா இருக்கிறவர். ஆனந்தன் எப்ப வந்தது அப்படின்னு கேட்டா கிருஷ்ணன் அவதாரம் பண்ணிச்சு வந்ததுன்னு வரும். நந்தஸ்து ஆஸ்பத உற்பன்னே ஜாதாக்லாதோ மகாபந்தா ஆகூய விப்ரான் வேத ஜானே நாதஹ சுகிஹி அலங்கிருதா. கண்ணன் அவதாரம் பண்ண உடனே குழந்தை பிறந்த உடனே அப்பதான் அவர் வாழ்க்கையிலே உண்மையான பெரிய சந்தோஷப்பட்டாராம். ரொம்ப நாள குழந்தை இல்லாம இருந்தது அவருக்கு, ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். அப்ப நந்தன் அப்படிங்கிற அவருடைய பெயர் அப்பதான் சரியாச்சான், பொருத்தமாச்சான் அப்படின்னு பாகவதத்துல வரும். ஜாதா அக்லாதா மகாமனாக, அப்பதான் ரொம்ப ஔதாரியத்தோடு கூட நிறைய தானம் பண்ணார். எத்தப்படி பண்ற தானத்தை காட்டும் கிருஷ்ண அவதாரம் ஆனப்புறம் பண்ண தானம் ரொம்ப அதிகம். நிறைய பசுமாடுகள், நிறைய சொரணங்கள், இது ஏகப்பட்ட தானம் பண்ற, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் தானம் பண்ற அப்படின்னு வரும். முக்கியமா அம்பரமே தண்ணீரேன்னு, அம்பரமேனா அம்பரம் மாத்திரம், வஸ்திரம் மாத்திரம் தானம் பண்ண அர்த்தம் இல்ல, வஸ்திர அதாவது அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், ஏன்னு ஒண்ணு கூட இருக்கு. ஏன்னா வஸ்திர தானத்துக்கு வந்து போகணும்னா வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றவாளாம். வஸ்திரத்தை வாங்கிட்டு போனவாள்னா ஆஹா வஸ்திர தானம்னா நந்தன் தான் அப்படிங்கிற, இல்ல ஆகாரம் சொல்லிட்டு போனோம் அல்ல ஆஹா அன்னதானம்னா நந்தகோபம் தான் அப்படிங்கிறார் எல்லாரும். அந்த மாதிரி அதுலயே பெயர் வாங்கினவர், வஸ்திர தானத்திலேயே பெயர் வாங்கினவர், தீர்த்த தானத்திலேயே பெயர் வாங்கினவர், ஆகார தானத்திலேயே பெயர் வாங்கினவர் அப்படின்னு அர்த்தம். இத்தனை பெருமை நந்தகோபனுக்கு, இந்த பெருமை தான் அப்படியே கண்ணனுக்கும் வந்திருக்கான். மொத்தமே கண்ணனும் நிறைய தானம் பண்ணான் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதுவும் இதனால வந்து, அதுவும் குறிப்பா திரௌபதிக்கு கண்ணன் வஸ்திரதானம் பண்ணது ரொம்ப கௌரவ சபையில புத்தர்கள் சபையில மானம் போகும்படி நிற்க வேண்டி வந்த போது சங்க சக்கர கிதாபானே துவாரகா நிலைய அச்சுதா கோவிந்த புண்டரி காட்ச ரக்ஷமாம் சரணாகிதாம் அப்படின்னு திரௌபதி சரணாகிதி பண்ண போது அடுத்த க்ஷண காலம் வஸ்திரம் குட்டி தள்ளி தள்ளி அந்த இடத்துல இதை காட்டிலும் உயர்ந்த வஸ்திரதானம் லோகத்தில் இருக்கவே முடியாது. இதை காட்டிலும் உயர்ந்த வஸ்திரம் இருக்க முடியாது எங்கேயுமே. அப்படி கண்ணன் வஸ்திரதானம் பண்ணான்னா அதுக்கு என்ன வஸ்திரதானம் பண்ணணும் போல இருக்கு. தண்ணீரே அறம் செய்யும். அதாவது கிருஷ்ணன் வந்து பசுமாடுகளுக்கெல்லாம் நிறைய தீர்த்தம் இனிது மறுத்து நீரூட்டி விட்டுக்கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. பசுமாடு எல்லாம் மறுத்து இனிது மறுத்து நீரூட்டி தீர்த்தவானம் பண்ண வச்சார். அர்ஜுனனுக்கு தேரோட்டின போது அந்த குதிரைகளுக்கு எல்லாம் தீர்த்தமானம் பண்ண வச்சான். ஒரு சமயம் நல்ல மத்தியான வேலையில நல்ல அப்ப குதிரைகள் எல்லாம் காய்ச்சி போயிருக்கு. அப்போ அர்ஜுன் கிட்டத்துல அர்ஜுனா கொஞ்சம் தேரை விட்டு இறங்கிக்கும், இந்த குதிரைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் தீர்த்தத்தை கொடுத்து அதெல்லாம் தடவி விட்டுட்டு வரோம், ஒரே வெயிலா இருக்கு, எல்லாம் கழிச்சு போயிருக்கு நான் கண்ணன் சரிங்கிட்டு அர்ஜுனன் தேரை விட்டு இறங்க அதுக்கப்புறம் கண்ணன் இறங்கி அந்த குதிரைகளை எல்லாம் அழகா குளிப்பாட்டுறானா. தண்ணா தீர்த்தம் எங்கேருந்து வந்ததுன்னா இவன் வர வச்சுட்டான். அந்த இடத்துல கண்ணனே தீர்த்தம் வர வச்சு கண்ணனே குதிரைகள் எல்லாம் நல்லா குளிப்பாட்டி ஆனந்தமா நல்லா தேய்ச்சி விட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் தேர்ல கூட்டி கொண்டு வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அந்த கொஞ்ச நாளை அர்ஜுனோட யுத்தம் பண்றதுக்கு நிறைய பேர் வந்திருக்கான். தனியா இருந்து தேர்ல இல்லாமல் அர்ஜுன யுத்தம் பண்றான், தரையில இருந்து யுத்தம் பண்றான். அப்ப அர்ஜுனை ஜெயிச்சுடணும்னு பார்த்தா ஆனா ஜெயிக்க முடியல. ஏன்னா அவளுடைய வித்தை அவளுக்கு மறந்து போச்சான். அர்ஜுனனை கொள்றதுக்கு என்ன அஸ்திரம் பிரயோகம் பண்ணுறது மறந்து போச்சு. அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அவள்லாம், ஐயோ இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிருக்கலாமே, இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிருக்காங்க, நான் மறந்துட்டேனே, எனக்கு தோணவே இல்லையே அப்படின்னா அப்பதான் கிருஷ்ணன் சிரிக்கிறான். உங்களுக்கு ஒரு நாளும் தோணா, ஏன்னா என் அனுகிரகம் இருந்தாதான் நல்லது. நினைக்க வேண்டிய சமயத்துல என்ன நினைவு வரணும்னா அதுக்கும் கிருஷ்ணன் அனுகிரகம் வேணும், மறக்க வேண்டிய சமயத்துல மறக்கணும்னா அதுக்கும் கிருஷ்ணன் அனுகிரகம் வேணும். கிருஷ்ணன் அனுகிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப நினைக்க வேண்டியது மறந்து போயிடும், மறக்க வேண்டிய நினைவு வந்து சேர்ந்துடும், அனர்த்தம் ஆயிடும் அப்படின்னு அழகா ஒரு கதை இருக்கு. அதனால அர்ஜுனன் குதிரையை குளிப்பாட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு சின்ன வயசுல மாடு மேய்க்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு தீர்த்த பானம் பண்ணி வைக்கிறதுல கண்ணனுக்கு சமயம் ஆரம்பிக்கும். ஆனா தண்ணீரே அறம் செய்யும் எங்கே கத்துண்டான்னா நந்தவு பண்ணிட்டேன். சோரே அறம் செய்யும் நிறைய ரிஷிபத்தியர்கள் கிட்ட அன்னங்கள்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்தான கதை இருக்கு. அதுவரைக்கும் ரொம்ப அழகான ஒரு கதை. துர்வாச மகரிஷி ஒரு சமயம் ரொம்ப பசுமரம் வந்தார். இடிச்சிடர் இருக்கிற இடத்துல காட்டுல வந்தார், பரிகாரங்களோட வர எனக்கு ஆகாரம் வேணும் அப்படின்னா ஆகாரமே இல்லை அங்க ஆயிடுச்சு. ஆகாரம் கொடுக்குற அக்ஷய பாத்திரம் ஒண்ணு இருக்கு, அதை நல்லா தேய்ச்சி வச்சாச்சு. திரௌபதி அந்த அக்ஷய பாத்திரத்தை எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுத்துட்டு அக்ஷய பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுட்டான். இனிமே அதுல ஆகாரம் வராது, தேய்ச்சி வச்சாச்சுன்னா வராது. துர்வாசம் வச்சு நான் வந்துட்டு எனக்கு ஆகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தீர்த்தமான போயிட்டார். அப்போ கண்ணன் அங்கிருந்தான், என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு திரௌபதி கண்ணனை நினைச்சா. கண்ணா நான் என்ன பண்ணுவேன், அப்புறம் இல்லைன்னா பண்ணுவேன்னு நினைக்கும் போது கண்ணன் வந்துட்டாங்க. வேற திரௌபதி அப்படின்னா என்ன கேட்டா, எனக்கு பசிக்கிறது சாதம் கொடுன்னா. கண்ணா உனக்கு எல்லாமே வேடிக்கை தான், உனக்கு நல்லா தெரியும், நானே துர்வாசர் வந்திருக்காரு என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டு இருக்கேன், நீ எனக்கு பசிக்கிறது சாதம் கொடுன்னு என்ன பரிகாசம் பண்ணுறீங்க, இல்ல நீ கொண்டு வர அந்த பாத்திரத்தை கொடு, பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டேன்னா நீ பாத்திரத்தை கொடுன்னு அப்படின்னா பாத்திரத்தை கொடுத்தா அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு பருக்கை இருக்கான், ஒரு சாத பருக்கை இருக்கு, அதை எடுத்து கண்ணன் சாப்பிட துர்வாச மகரிஷிக்கு பசி அடங்கிடுது. அங்க இருக்கா மொத்த பேருக்கும் பசி அடங்கிடுது. எல்லாரும் சாப்பிட வாங்குவோம்னா கூட இன்னும் 10 நாளைக்கு சாதம் வேண்டாம்னு சொல்றாரு வயிறு வந்துருக்கு. ஏன்னா ஆகாரம் மாத்திரம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வச்சிடும். நம்மள லோகத்துல மனுஷன் எதுவுமே போறும்னு சொல்ல மாட்டான். எத்தனை பைசா கொடுங்க போருமா கேட்டா போறணும், வாயில வராது. இன்னும் கொடுத்தா கூட வாங்கிக்கிறேன்னுவான். என்ன தானம் பண்ணுங்க, நிறைய வேஷ்டி இருந்தா கூட வஸ்திர தானம் பண்ணா அதை வாங்கிப்பார். நிறைய பைசா இருந்தா கூட கொடுத்தா வாங்கிப்பார். ஆனா அன்னதானம் மாத்திரம் அப்படி கிடையாது. பயிர் ரொம்ப ஆச்சுன்னா இன்னும் கொடுத்தா வேண்டாம் வேண்டாம்னு கதறு வரலாம். ஏன்னா அதுக்கு மேலே முடியாது வரல, வேண்டாம் வேண்டாம்னு கதறு வரல. அந்த மாதிரி துர்வாச மகர்ஷி கதர் வச்சுட்டு போற, இன்னுமே பத்து நாளைக்கு ஒண்ணு வேண்டாம்னு கதர் வச்சுட்டு போகும். துர்வாச மகர்ஷி போய் சேர்ந்தார். இப்போ கண்ணன் வந்து துர்வாச மகர்ஷிக்கு அன்னதானம் பண்ணியிருக்கார். இந்த ஒரு பருக்கு சாதத்தினால, பருக்கு சாதம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டா, சில பேர் சொல்றா திரௌபதி பாத்திரத்தை தேய்க்கும் போது சரியா தேய்க்கல அப்படின்னு. அது அவளுடைய சொந்த அனுபவம். திரௌபதி ஒன்றும் அப்படி தேய்க்க மாட்டான்னு நினைக்கிறான். நான் அவனு அப்படி மோசமாலாம் தேய்க்க மாட்டான். கண்ணனே தானே பருக்கையாகி நின்றான் அப்படின்னு ஒரு கவிதை. அவனே பருக்கையாகவும் நிற்கிறான், தானே பருக்கையாகி தானே அதை சார்ந்து துர்வாச மகர்ஷியுடைய பசியை போக்குறான். இப்படி மொத்த பேருக்கும் பசியை போக்குறதுக்கு எங்க கத்துனா நந்தகோபன் கிட்ட. அதனால எப்படினா ராமாயணத்துல குணைகி தசரதோப மகானூரும், ஸ்ரீராமனுக்கு இத்தனை கல்யாண குணங்கள் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அசல் அப்பாவே கொண்டு வந்திருக்க. தசரதனுக்கு எத்தனை குணங்கள் இருக்கோ அத்தனை குணங்கள். ராமன் சத்தியவாதியா இருக்கான், அசத்தியமே வாயில வராது. என்ன காரணம் கேட்டா தசரதனுடைய பிள்ளை, அதான் காரணம். அந்த மாதிரி எல்லாமே நந்தகோபனுடைய குமாரன் அப்படிங்கிற அப்படின்னா தான் கண்ணனுக்கு பெருமையா. அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் எம்பெருமான் நந்தகோபானா எழுந்திராய். நாங்க என்ன கண்டவன் வீட்டிலேயே போய் கேட்க போறோம், ஒண்ணுமே தராதவன் வீட்டிலேயே போய் யாசனம் பண்றோம், நிறைய தானம் பண்ண நந்தகோபன் வீட்டுல தானே யாசனம் பண்றோம். நந்தகோபா நீ எத்தனையோ வஸ்திர தானம் பண்ணிருக்க, தண்ணீர் கொடுத்துருக்க, இந்த சோறு அறம் செய்திருக்கீர். நாங்க கேட்கறது கிருஷ்ண தானம், கிருஷ்ணன் எங்களுக்கு தானம் பண்ணணும். கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்ட நீர் கிருஷ்ணனை எங்களுக்கு கொடுத்து வச்சு கிருஷ்ணனோட எங்களை சேர்த்து வைக்கணும். நீர் எத்தனையோ வஸ்திரமோ இல்ல சோரோ இல்ல ஜலமோ கொடுத்தாலும் எங்களுக்கு கிருஷ்ணனை கொடுக்கணும். ஏன்னு கேட்டா எங்களுக்கு கிருஷ்ணன் தான் அன்னம், கிருஷ்ணன் தான் தீர்த்தம், கிருஷ்ணன் தான் வஸ்திரம். எல்லாம் எங்களுக்கு தாரகம் போஷகம் போகியம் எல்லாம் கண்ணன் தான். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் தின்றே. கண்கள் நீர்மல்கள் மண்ணில் அவன் சீர் வளம் மிக்க அவனது ஒரு வினவி திண்ணம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். எல்லாமே கண்ணன் தான். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். எனக்கு தாரகமும் கண்ணன் தான். உயிர் தரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கண்ணன் தான். நல்ல போஷம் புஷ்டியா இருக்கிறது காரணம் என்னன்னா கண்ணன். இல்ல போக்கியம் எதுன்னு கேட்டானா கண்ணன். எல்லாமே கண்ணன் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அதனால திருக்கோளூர் போறாளாம். ஏன்னா அவன் சீர் வளம் இருக்கு. இப்படிப்பட்ட கண்ணன் இருக்காங்களோ அவனுடைய கல்யாண குணங்கள்லாம் நிறையா இருக்கு அப்படின்னு கேட்கிற. கேட்டா திருக்கோளூர்ல நிறையா இருக்கு அப்படின்னா திருக்கோளூர் எங்க இருக்கு, திருக்கோளூர் எங்க இருக்குன்னு கேட்டு திருக்கோளூர் போறான். ஒரு ஆனந்தமான யாத்திரை. அந்த மாதிரி மானச யாத்திரை. அந்த மாதிரி கோபாலம் எங்களுக்கு தாரக போஷக போக்கியம் எல்லாமே கண்ணன் தான். வாசுதேவ சர்வம் விதி மொத்தமே அவன் தான். அதனால உங்ககிட்ட தானே நாங்க கேட்போம், இதானே எல்லாம் கொடுக்கறோம். இங்க கண்ணனையும் எங்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கற மாதிரி, ஒரு சோறு கொடுக்கற மாதிரி, ஒரு தீர்த்தம் கொடுக்கற மாதிரி கண்ணனை எங்களுக்கு கொடு அப்படின்னு குறிப்பா பிரார்த்திக்கிறார். அடுத்தவரையில யசோதை. கொம்ப நாட்கள்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். இந்த ஆயர் குடத்துல பெண்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா யசோதை கிட்டதான் சொல்லுவாராம். ஏன்னா ஸ்திரீகளுக்கெல்லாம் கொழுந்தா இருக்கிறவர், ஸ்திரீகளுக்கெல்லாம் நாயகியா இருக்கிறான். எங்க அத்திர ஏதாவது விசேஷம் அப்படின்னா முத முதல்ல பத்திரிகையை கொண்டு போய் யசோதை கிட்டதான் கொடுப்பாளாம். பெண்கள்லாம் நீ கட்டாயம் வரணும் அப்படின்வான். இல்ல அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா அதையும் யசோதை கிட்டதான் சொல்லுவாளாம். இதை சொல்லி ஏதாவது சிரிப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு. அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா யசோதை தன்னுடைய கஷ்டம் கொடுப்பாளாம். மகாக்கெல்லாம் குழந்தை குல விளக்கே அப்படிங்கிறார். இந்த குலத்துக்கு விளக்கா வந்திருக்கிறது. வெளியிலிருந்து வந்த மாட்டு கொண்டு தானே, ஆனா அந்த குலத்துக்கே பெருமை சேர்க்கிறாளாம். எம்பெருமாட்டி அந்த கோபம் எம்பெருமான் அப்படின்னா அப்ப யசோதை எம்பெருமாட்டின்னு தான் ஆகணும். யசோதால் அறிவுறாள். குமாரர்க்கெல்லாம் குழந்தை அப்படின்னா, இப்படி செடியில எங்கேயாவது ஒரு இடத்துல கிழினோம்னா அந்த குழந்தை வாடி போயிடும். அதை மாதிரி பெண்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா யசோதை வாடி போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவர். குமணார்க்கெல்லாம் குழந்தை, குல விளக்கு ஆயர் குலத்திலே தோன்றும் அணிவிளக்கு கண்ணன். அது அணிவிளக்கை தந்த குலவிளக்கு யசோதை. குலவிளக்கை எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்னு அவளை எழுப்புறார். எப்பவுமே யசோதையினுடைய கிரகம் இவர்களுக்குள்ள ரொம்ப பரிச்சயம் அதிகம். நிச்சய காலத்தால் போற வழக்கம் கண்ணனுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்றதுக்கா, கண்ணன் எப்படி வந்தான், எப்படி வெண்ணையை திருடினான் அப்படின்னு இவன் அடிச்ச லூட்டியெல்லாம் அவங்க எடுத்து சொல்லணும் இல்லையா. தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்றா அப்படின்னா, இவருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா கண்ணன் தான் பெரிய கஷ்டம். என்ன ஆனந்தம் அப்படின்னா கண்ணன் தான் ஆனந்தம், ரெண்டுமே கண்ணன் தான். அவன் தான் ஒரு நாளும் இவர்கள் கண்ணில பாலையோ தயிரோ ஒழுங்கா காமிச்சதே கிடையாது. யாராத்திலே பிறந்ததுவே முதலாக பெற்றறியேன் என்கிறானே, கரந்தனர் பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்தவன்னை, பிறந்ததுவே முதலாக பெற்றறியேன் என்கிறானே. நீ என்னைக்கு பிறந்தையோ அன்னிலிருந்து ஆரம்பிச்சு யாராத்திரியும் யாரும் நல்ல பூர்த்தியா பாலோ நெய்யோ தயிரோ சாத்தவே கிடையாது. எல்லாம் பாதி கொட்டிடும் மொத்தமும் எடுத்துன்னு போயிடுவான் இப்படிதான். அதனால எல்லாரும் வந்து யசோதை கிட்ட சொல்றான், அதுக்காக நிறைய பேர் வராளிச்சிருக்காங்க. யசோதை பெரிய திண்ணையெல்லாம் இருக்கு, அது தவிர நெஞ்செல்லாம் போட்டிருக்கான். ஏன்னா வைத்தியர்கள் வீட்டு வாசல் நெஞ்சு போட்டுவான், போட்டு தோங்க போட்டுவான். ஒருத்த உத்தரவா வந்து சொல்லுங்க, ஒருத்த உத்தரவா வந்து வைத்திய ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு போகும்போது, அந்த மாதிரி யசோதையாத்து வாசல்ல அவர்கள் முறையா வரணும் அப்படிங்கிறதுக்காக திண்ணை விட்டு நெஞ்சு போட்டு இப்படி ஆயிடுச்சு. பல படுகாடு கிடக்கிறாலும் வந்து யசோதை கிட்ட சொல்லணும்னு சொல்லாம இருக்கவும் முடியல, சொல்றதே ஒரு ஆனந்தமா இருக்கு. அதனால யசோதை கிட்ட சொல்லி உன் பையனை கொஞ்சம் சரி பண்ணி வை, உன் பையன் கிட்ட கொஞ்சம் சொல்லி வை அப்படிங்கிறா. எல்லாரும் கண்ணு பிரச்சனை பாலெல்லாம் எடுத்து சொல்ற, பாலை கறந்து அறுப்பேற வைத்து பல்வடையாள் என் மகள் உடனிருப்ப. பத்தி சொல்றார், நான் பாலை கறந்து அடுப்புல வச்சேன், பால் அடுப்புல வச்சேன்னு சொன்னா போறாரோ, பாலை கறந்து அடுப்புல வச்சேன்னு ஏன் சொல்றா அப்படின்னா, இந்த கறக்கிறதே பெரிய விஷயம் இருக்கு. கண்ணன் கறக்கவே விடமாட்டான், பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டு பாலை ஊட்ட வச்சிருவான். கறக்கிறதுக்கே பால் இல்லாதபடி ஊட்ட வச்சுட்டு மாமியாத்து கதவை தட்டி, மாமியை மாமி உங்காத்து கண்ணுக்குட்டி ஊட்டின் இருக்கு சீக்கிரம் வாங்கும்னு சொல்லிட்டு போடுவான். இவங்க குடுகுடும் ஓடி போகணும், லேட்டா பால் கிடைக்காது. அதனால கண்ணன் வரத்துக்கு முன்னாடியே பாலை கறக்கணுங்கிறதுக்காக ஆசீர்வாதத்துக்கும் தூங்கவே தூங்காமல் ரெண்டு மணி வரைக்கும் வீச்சு இருந்து மூன்றைக்குதானே கண்ணன் வருவான், ஆனால் ரெண்டு மணிக்கே கறந்து விடலாம் அப்படின்னு போய் கஷ்டப்பட்டு பாலை கறந்து வச்சா ஒரு நாள். இது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பாலை கறந்து அடுப்பேற வைத்து, கறந்தது பெரிய விஷயம்னா அது அடுப்பு வைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா கறந்து வச்சுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறம் எழுந்து வரலாம் அப்படின்னு பார்த்தான்னா, அப்போ அப்படியே குடத்தோட காட்டுவான், தோர்த்த தயிரும் நறுநெய்யும் பாலும் ஓரோ குடம் சுற்றிடும் என்று அப்படின்னு ஒரு குடம் பால் அப்படியே எடுத்து சாப்பிடுவான். அதனால அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை காய்ச்சின உடனே அடுப்புல வச்சுட்டான். பாலை கறந்து அடுப்பேற வைத்து அடுப்பையால் என் மகள் உடனிருப்ப. பக்கத்துல மகள் சின்ன குழந்தை ஒண்ணு நிக்கிறது, ஒரு பெண் ஒருத்தி, அவளுக்கு நிறைய வடையெல்லாம் போட்டு வச்சிருக்கா. அவ அம்மா பாதுகாப்பு, இந்த பாலை பத்திரமா பாத்துக்கும், நான் இப்படி எங்க கொஞ்சம் வசந்தா கூட கண்ணன் வந்துருவான், அதனால காவலுக்கு அவளை வச்சிருக்கா. அடுப்பில் வச்சாச்சுன்னா அடுத்து அடுப்பு மூட்டணும், அடுப்பு மூட்டணும்னா வெத்தி கொத்தி வேணும். ஆனா தீப்பெட்டி கையில இல்லை, நெருப்பு இல்லை, உடனே எதிராத்துல போய் நெருப்பு வாங்கிட்டு வரலாம்னு கிளம்புறான். அந்த காலத்துல கிரகத்திலிருந்து நெருப்பு வாங்கிட்டு வருவான். மேடையகத்தில் நெருப்பு வேண்டி சென்றேன், அதுக்குள்ள பயம் வந்துருக்கு. போகும்போது கண்ணன் வந்துட்டானா என்ன பண்றதுன்னு, அதுக்காக தான் மகளை நிறுத்தி வச்சிருக்கான். அதுலயும் அவன் கையில வளையல் போட்டிருக்கான், ஏன்னா அந்த சப்தம் கேட்கும். இந்த பாவம் கண்ணன் வந்தானா ஆனந்தமா கண்ணனோட பேசிட்டு இருக்கும். கண்ணன் வந்து எங்க உங்க அம்மா பால் கறந்துட்டாளா அப்படின்னா, அது இருக்குன்னு காமிச்சு கொடுக்கும். கண்ணன் எடுத்து பாலை சாப்பிட்டானா சந்தோஷப்படும், அப்படியே குடத்தோட எடுத்து சாப்பிட்டுருக்கான். ஆணு பார்த்து மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சுமே ஐயான்னு கை தட்டி சிரிக்கும், மொத்தம் ஆச்சு அப்படி. இப்படி ஒரு சமத்து இருக்கு அப்படிங்கிறதுக்காக இவன் அம்மா என்ன பண்ணிருக்கா, கையில வலை போட்டிருக்கான். அப்பதான் கண்ணன் வரும்போது இவ கை தட்டும் போது அந்த வலை சத்தம் கேட்குமா. கண்ணன் வந்தாச்சே மொத்தம் சாட்டாச்சே ஆனந்தமா வேடிக்கை பார்த்துருக்கும். ஏன்னா கண்ணனோட எல்லாம் விளையாட்டு, எல்லாமே ஆனந்தம் குழந்தைகளுக்கு. அப்போ வலையெல்லாம் போட்டு வச்சு அவன் வந்தா தெரியணுமே இத்தனை ஏற்பாடு பண்ணியிருக்கான். பல்வலையா என் மகளுடன் இருப்ப மேலையகத்து நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது ஆங்கே பேசி நின்றேன். அந்த நெருப்பு வாங்கினவோ ஒரு கொஞ்ச நாள் அந்த பேச ஆரம்பிச்சுட்டான். நெருப்பு ஒன்றா வாங்கிட்டு வரலாம் முடியும், என்ன வாங்கி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வந்தோம் அப்படின்னா அது கண் கண்ணக்கான அப்படியா எல்லாத்திலையும் கண்ணன் வந்தானேன்னு ஆரம்பிச்ச கண்ணனை பற்றி வார்த்தை தான், வேற வம்பு தும்பு கிடையாது. இதை இப்பொழுது அங்கே பேசி நின்றேன். அப்படி சால கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். அவன் அப்ப போயிருக்கும் போது உடனே அங்க வந்தான். அந்த பெண் குழந்தை பார்த்தா, எங்க உங்க விலையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கேன், ஏது உங்க அம்மா வாங்கினதா? ஆமாம்னா, கொஞ்சம் கூட நான் பாக்குறேன் அப்படின்னு கையில இருந்து விலையெல்லாம் கழட்டி எடுத்து வச்சிருந்தான். ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கழட்டி எடுத்து வச்சுட்டு மொத்த பாலையும் சாப்பிட்டான். ஆலை கரும்பின் மொழியனைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாயின். அசோதை கிட்ட வந்து சொல்ற இந்த மாதிரி சொல்றான். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அசோதை என்ன பண்ணுவா, ஒத்து ஒத்து வீட்டுக்கும் ஒன்னொரு விஷயம் சொல்லி அனுப்புறா. பேச்சு உழைகின்ற பின்னை இப்பிள்ளையை பேசுவது கூட காட்டு வளர்ந்து இதுகிட்ட எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அண்ணனை கூட்டு கண்டிக்கிறதுக்கு யசோதைக்கு தெரியலாம். நானும் உரைத்தினேன் அந்தன் பலித்தினன் கங்கைகால் நான் என் செய்கிறேன் அப்படிங்கிறான். நான் என்ன பண்றது, கண்ணனை கூட்டு மிரட்ட என்னால முடியலையேங்கிறான். கண்ணன் வந்தவுடனே கண்ணனை பார்த்து மிரட்டி, கண்ணா இனிமே அப்படிலாம் பண்ணக்கூடாது, அங்கனம் செய்வார்களோ இப்படிலாம் கூட செய்வார்களோ, மாடை மானம் உடைத்து உங்கள் ஆயர் குலம், இந்த குலத்துல போய் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு போனேயானா நீ அப்படின்னு இப்படி கொஞ்சம் ஆரம்பிச்சிருவோம். அதனால ஒரு சமயம் என்ன பண்ணா, கண்ணனை பார்த்தாதான பிரச்சனை, ஆனா கண்ணனை பார்க்க கூடாதுங்கிற கண்ணன் வரும்போது மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனா கண்ணனை மூஞ்சிக்கு நேரம் பார்க்க கூடாது, கண்ணன் மூஞ்சிக்கு நேரம் தன்னுடைய கையை கொடுத்துட்டு திரும்பிட்டு எதிர்பக்கமா திரும்பிட்டு அங்க வரலாம். இன்னும் அடாத்துக்கு போனையானா தெரியும், அங்க போனையா வெண்ணைய சாப்பிடையா ரிப்போர்ட் ஒரு ஒண்ணு படுத்து அப்படின்னு ஒர்க்க பேசிட்டான். என் முடிஞ்சு கண்ணனை பாக்குறா, கண்ணன் போய் நின்று இருக்கான். என்னம்மா அப்படிங்கிறா, என்னடா அப்படின்னா, நீ இத்தனை நாள் யாரையோ விசிட்டு இருந்தே யார விசிட்டு இருந்தேன் கேட்கறான். வேற யாரையோ வெயிறதா நினைச்சிருக்கு, இவனை பார்த்தும் வெய்ய முடியல, பார்க்காட்டா யாரையோ வைக்கிறதா நினைச்சுட்டு இருக்கான். ஆனா யசோதை வந்து கண்ணனை உறப்போது அஞ்சுவனேங்கிறான். கண்ணனை எப்படி சொல்லுவேன் நான், இப்பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே அப்படிங்கிறார். நீங்கதான் கொஞ்சம் சொல்லுங்க, இல்ல என்ன பண்ணா தெரியுமோ, தந்தை புகுந்திலன் நான் இங்கு இருந்திலன் தூய்மார் ஆறும் இல்லை அப்பாவும் இல்லை அம்மா அந்த பெண் குழலால் தனியே விளையாடும் இடம் கூறி பந்து பறித்து துகில் பற்றி பகிரன் படித்து என்ன அவன் விளையாடுறான், அவளுடைய என்னமோ அட்டூழியம் வந்தான் அப்படின்னு அதாவது குறையும் வந்து சொல்றான். யசோதையை நான் என்ன பண்ணுவேன், அங்க நம்பீமைகள் செய்வார்களோ நம்பி ஆயர் மருமக்களை பண்ணலாமாடா கண்ணா, நம்ம வந்து வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு மெதுவா சொல்லி அப்புறம் அந்த மாமி கிட்டையும் நான் சொன்னாதான் கேட்க மாட்டேங்கிறான், எனக்குதான் பயப்படுறது இல்ல, நீங்கதான் கொஞ்சம் உங்க பெண்ணுகிட்ட எடுத்து சொல்லுங்களேன், கண்ணன் வந்தா இனிமே இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்து விட்டு போயிடணும், அந்த இடத்துல நிக்க கூடாது, கண்ணனோட பேசக்கூடாது, கண்ணனை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு நான் யசோதை. அதுக்கு அவ சொல்றா, நாங்க எப்படி சொல்ல முடியும், கண்ணன் ஒரு தரம் வந்துட்டு போனான், அதுக்கப்புறம் என் பெண் இருக்கிற நிலைமையே வேற, கண் மலர் சோர்ந்து முனை வந்து விமி கமல்லி வெளுப்ப என் மகள் வண்ணம் இருக்கின்றவா நங்காய் என்றே ஏ செவ்வாய் விழுத்த கண்ணன் நினைச்சு உடம்பு அழைச்சிட்டு இருக்கு, கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்கு, பூலோக நினைவே இல்ல, பாலை கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறது, கண்ணன் சாத்த போலான் கேட்கறது, அது பாவத்தையே மாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு அவ புலம்புறாள். இந்த ஒரு புலம்பல் தான் அங்க நடக்கிறது, இந்த ஒரு பரிமாற்றம் தான். இவர்கள் பேச யசோதை பதில் சொல்ல, யசோதை பேச அவர்கள் பதில் சொல்ல, அப்ப இவர்களுக்கெல்லாம் நாயகியா யசோதை இருக்கா, கும்பனார்க்கெல்லாம் குழந்தை குலவிளக்கு என்பது மாட்டி யசோதா அறிவுராய் அப்படின்னு யசோதை எழுப்புறான். அடுத்தவரை கண்ணனை எழுப்பும் போது நந்தகோபன் யசோதையை சொன்ன மாதிரி கண்ணனுடைய பெருமை தானே சொல்லணும். ஆனால் வாமனாவதார பெருமை, திரிக்ரமாவதார பெருமையை சொல்றால், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோபமானே உறங்காது எழுந்தினார். ஓங்கி உலகளந்தான் மூணாவது பாட்டுல சொன்னார், அதான் சொன்னார். இப்பவும் கண்ணனை தான் சொல்றார் மூணாவது பாட்டுல, அதுக்கப்புறம் இப்போ பதினேழாவது பாட்டுல, அதுக்கப்புறம் பின்னாடி அன்றி உலகம் அளந்தா எரிபோட்டி அங்கேயும் கண்ணனை தான் சொல்ல போறார். திரிக்ரமாவதாரமும் கண்ணனும் ஒண்ணுங்கிறது காமிச்சுட்டே இருக்கார் ஆண்டன். ஏதோ இது வேற அது வேற நினைச்சிட வேண்டாம், சாதாரணமான மூடில லோகத்தை எல்லாம் அளந்த தேவாதி தேவன் அப்படிங்கறத காமிச்சுட்டே இருக்க, அதுவும் கூடவே வந்துட்டு இருக்கு. அதே சமயம் மாயன் மணிவண்ணன் தாமோதரன் நமக்காக தன்னை தாழ விட்டுன்றவன் அப்படிங்கறதும் கூடவே வந்துட்டு, என்ன கேட்டா அம்பரம் ஊடறுத்து ஆகாசத்தெல்லாம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோபமான், ஒரு திருவடியினால பூமியை அளந்து இன்னொரு திருவடியை அப்படி ஆகாசத்துல தூக்க போக மேல ஆகாசம், அதுக்கு மேல என்னென்ன லோகங்கள் இருக்கோ மொத்த லோகங்களையும் தாண்டி அந்த திருவடி உடறந்து அந்த அந்த லோகத்தை மலக்கிறான். தேவாதி தேவன் அப்படிங்கிறது தெரியறதான், ஏன் அப்படின்னா எல்லா தேவர்களும் அந்த திருவிடியை கை தொடரா, எல்லாரும் சேவிக்கிறார். தங்க லோகத்தில் திருவிடி வரும்போது எல்லாரும் சேவிக்க, கடைசியில சத்திய லோகம் இருக்கு, பிரம்மா இருக்கக்கூடிய இடம் சத்திய லோகம். அப்ப பிரம்மதேவனும் அந்த திருவடி வரத பார்த்து ரொம்ப சந்தோஷம், அந்த திருவடியில தீர்த்தம் சேர்க்க, தன்னுடைய கமண்டலத்திலிருந்து தீர்த்தம் சேர்க்க, அந்த திருவடியில பட்ட அந்த தீர்த்தத்தை பரமசிவன் தன்னுடைய சிரஸ்தானே வாங்கிக்கிறார். அதனால கும்பரு கோபமான் தேவாதி தேவன் அப்படின்னு ஆச்சு. ஏன்னா எப்ப பிரம்மா தீர்த்தம் சேர்த்தாரோ, எப்போ பரமசிவன் அந்த தன் தலையினால வாங்கினாரோ, அப்போ எல்லா தேவர்களுக்குமே இவர் தான் தேவன் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாச்சு இல்லையா. அம்பர மூடரு குலகலந்த கும்பரு கோமானே உறங்காதிருந்தினாய், பாகவத மத்ததான் சொல்றது, கோநாமலோகே பகவத் பதார்த்தா கோணாமலோகே பகவத் பதார்த்தா, பகவான் இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா பிரம்மாதான தீர்த்தம் சேர்த்த, தீர்த்தம் சேர்த்து திருவார தீர்த்தம் சேர்த்து அபிஷேகம் பண்ற, திருவந்தனம் பண்ணி திருவாராதனம் பண்றவர் பிரம்மா, அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டவர் அப்பா, திருவாராதனம் பண்றவரான் பிரம்மா அர்ச்சகர், தீர்த்தத்தை வாங்கின்றவர் பரமசிவனான அப்படினா இவர் தீர்த்தக்காரர், கோயில்ல அர்ச்சகர் இருக்கார், தீர்த்தக்காரர் இருக்கார், அந்த மாதிரி அர்ச்சகரா பிரம்மாவே இருக்கார், தீர்த்தக்காரராக தீர்த்தம் வாங்குறதாக பரமசிவனே இருக்கார். அப்ப இவர் அர்ச்சகர் அவர் தீர்த்தக்காரர் அப்படின்னா பெருமாள் யாருன்னு கேட்டால் அவர் தான் பெருமாள், அவருக்கு தான் பூஜை பண்றாங்கல்ல. அது இவர் அர்ச்சகரா இருக்கா, அவர் தீர்த்தக்காரர் இருக்கார், பெருமாளா பகவான் நாராயணனே இருக்கார் அப்படின்னு தெரியுது. அப்படின்ட்டு அவளுக்கு சமமாய் ஒரு சொல்ல அப்படின்னு தேவாதி தேவன் அப்படிங்கிற தீர்த்தன் உலகளந்த தேவடிமேல் பூந்தாம்பம் சேர்த்தி அதையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெரிந்துழிந்த பைந்துராயான் பெருமை தீர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே நாழ்வார் பார்த்து. தீர்த்தன் உத்தேக வடிவுகிற ஒரு சமயம் அர்ஜுனனுக்கு பரமசிவ அர்ச்சனை பண்ண முடியல, நித்தியமே பரமசிவனுக்கு அர்ச்சனை பண்றவன், ஒரு சமயம் பரமசிவனுக்கு அர்ச்சனை பண்ண முடியல, இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தவிக்கிறான். இப்ப கண்ணன் கிட்ட கேக்குறான், கண்ணா நான் இன்னைக்கு என்ன பண்ணுவேன், சிவபூஜை பண்ண முடியலையே, என்கிட்ட சேர்த்துருன்னு தான் கண்ணன், என்னுடைய திருவட்டியில சேர்த்துரு அப்படின்னு. உன்னுடைய திருவடியில் சேர்க்க, நான் சிவ பூஜை பண்ணணுங்கிற நீ உன் திருவடியில் சேர்க்க சொல்றீ அப்படின்னா நீ சேர பார்க்கலாம். நீங்க சேர்க்கிற உன்னால் பண்ண முடியலன்னா என் திருவடியில் சேர்க்கிற அப்புறம் பாத்துக்கலாம்டா சரி சொல்லிட்டு கல்லத்திருப்பாங்க. மறுநாள் காக்காக எழுந்து பார்த்தானா, சிவ பூஜை பண்ண போகும்போது பார்த்தானா, அவ சிவன் முடிமேல் தான் கண்டு அதே புஷ்பம், அப்படியே என்ன புஷ்பம் சேர்த்தானோ அந்த புஷ்பம் சிவனுடைய முடிமேல இருக்கு. அதை வச்சு பார்த்தல் தெளிந்துள்ள பயந்துள்ளாயான் பெருமை அர்ஜுனுக்கு அப்பதான். எப்போ அந்த திருவடியில சேர்த்தது இங்க திருமுடியில இருக்கும், அப்ப அந்த திருவடிக்கும் இந்த திருமுடிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இது நம்மளுடைய தலைமாறி இல்லை, ஏதோ சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, அது முன்னாடி திருவிக்கிரம அவதாரத்தில் ஒரு சம்பந்தம் வந்ததும் இல்லை, அப்போ தீர்த்தம் சேர்த்த போது ஒரு சம்பந்தம், அந்த சம்பந்தம் அவன் சிரஸ்னால வாங்குற மாதிரி இந்த புஷ்பத்தினையும் சிரஸ்னால வாங்கியிருக்கார் அவர். ஆனால் தீர்த்தன் உலகளந்த தேவடைகளில் பொந்தாமும் சேர்த்தி அதையே சிவன் முடிமையில் தான் தந்து பார்த்தம் தெளிந்தொழிந்த பரிந்துழாயான் பெருமை அப்படின்னு விட்டான். பகவானுடைய பெருமை அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சான். இன்னும் கிடையாது, கிருஷ்ணனுடைய பெருமை நல்லா தெரிஞ்சு. அந்த மாதிரி அம்பர மூடர்ந்து ஓங்கி உலகளந்து உம்பர கோமானே அப்படின்னு கண்ணனுடைய பரத்தொட்டி சொல்றது. இங்க உறங்காது எழுந்தீராய் எல்லாம் கோபகாரம் பண்ணவன், நம்மளுடைய சிரஸ்லையும் தன்னுடைய திருவிசி திருவிக்கிரம அவதாரத்தில் அனுகிரகம் பண்ணவன் தேவாதி தேவன். அவனை எழுப்பிட்டு அடுத்த வரையில செம்பர் கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கே. பலராமனை எழுப்பும் போது செல்வன் கைங்கரிய செய்தி உள்ளவன், லட்சுமி சம்பன்னான்னு சொல்றான். எக்கவனுக்கு தான் லட்சுமி இருக்காராம், எக்கவன் தான் பலபாடுபட்டார், எக்கவன் தான் ராமனோட கூட காட்டுக்கு போனார், தன்னுடைய பாரியையும் பிரிஞ்சு காட்டுக்கு போனார், தன்னுடைய ஐஸ்வர்யமும் இதுவும் வேண்டாம், ராஜ்யமும் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு மரவுரை தெரிச்சுட்டு ராமன் பிறகு போய் இருந்த லக்ஷ்மணனை பற்றி சொல்லும் போது லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னு சொல்ற. என்ன கேட்டா கைங்கரிய செல்வம் இருக்கிறது, சாதாரண செல்வத்தை நீங்காத செல்வம் நெறிந்து அப்படின்னு, கைங்கரிய செல்வம் தான் செல்வம், நற்செல்வன் அப்படிங்கிறார் இல்லையா. அந்த மாதிரி லக்ஷ்மணன் தான் உண்மையிலேயே கை லக்ஷ்மி சம்பன்னன், கைங்கரி செல்வம் அவர்கிட்ட தான் இருக்கு, பக்தி செல்வங்கள்லாம் அழியக்கூடிய செல்வங்கள் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன. அந்த மாதிரி இந்த பலன் லக்ஷ்மண்தான் இவரும், அவரும் ஆதிசேஷனுடைய அவதாரம், இவரும் ஆதிசேஷனுடைய அவதாரம். அழகா வியாக்கியானத்தில் சொல்ற அவருக்கு முன்னாடி கொண்டு பெற்றாராம், அதாவது ராம அவதாரத்தில் ஆதிசேஷன் பெருமாளுடைய தம்பியா ரெண்டாவதா அவதாரம் பண்ற, ரெண்டாவது இல்ல ராமன் பரதன் அப்புறம் லக்ஷ்மணன் அவதாரம் பண்ற. கிருஷ்ணா அவதாரத்துல அதே ஆதிசேஷன் முன்னாடி அவதாரம் பண்ற, கிருஷ்ணனுக்கு அண்ணாவா அவதாரம் பண்ற, எடுத்துட்டு கைங்கரித்தான் அவர் பண்ற, இந்த இடத்துல ஆதிசேஷனா இருந்து கைங்கிற அவர். முன்னாடி பிறந்தா செம்பர் கவர் ஏன் முன்னாடி பிறந்த அப்படின்னு கேட்டான்னா, அவதாரம் பண்ணிச்ச அந்த இடத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கா. அதாவது தேவகியினுடைய கர்ப்பத்துல காரணம், தேவகியினுடைய கர்ப்பத்துல ஆறு குழந்தைகள் பிறந்தது முதல்ல, ஏழாவது பலராமர், எட்டாவது கண்ணன். இந்த ஆறு குழந்தையில ஒரு குழந்தை கூட நிக்கல, எல்லாத்தையும் கம்சன் உடனே கொண்டுட்டே இருக்கும். அதனால அந்த இடத்துல கண்ணன் எப்படி பிறப்பான், அதனால அதை சுத்தமாக்கணுங்கிறதுக்காக பலராமன் அவதாரம் பண்றாங்க. பிறந்து அங்கிருந்தே அந்த கர்ப்பத்தை மாத்தி வச்சுட்டான் பகவானுடைய மாயினால, யோகினுடைய கர்ப்பத்துல கொண்டு வைக்க யோகினிக்கு பிறந்தார் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அதாவது செம்பொற்கடி அப்படிங்கிற அவன் காலடி எடுத்து வச்ச வேளை கிருஷ்ண அவதாரம் நடந்துதான். மக்கள் அருவிரை கல்லை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து விரந்தாய், மக்கள் அறுவரை கல்லடி மோத. ஐயோ பாவம் தேவகி, நேரம் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த குழந்தையினுடைய பிஞ்சு காலை பிடிச்சு கையை பிடிச்சு தூக்கி போட்டு கல்லட மோதரானான் கம்சன், மகாக்ரூரவனம், கஞ்சன் கொடியன் அப்படிங்கிற மாதிரி மகாக்ரூரமானம். எப்படி இது பண்றதுக்கு மனசு வந்து, இது முடிச்ச உடனே அவன் கண்டுக்கு போன உடனே அந்த குழந்தை சுக்கு சூடா இருக்கும் இல்லையா, அது வச்சு ஒவ்வொரு அழுகின்றிருப்பார், அந்த விரல் எல்லாம் எடுத்து வச்சு கால் விரல் கைவிரல் எல்லாம் எடுத்து வச்சு எழுதுன்றிருப்பாளாம் தேவகி. அப்போ அவள் மனசுல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். எனக்காக ஆறு குழந்தைகள் கல்லுக்கு நேர இழந்தவர், ஐயோ பாவம்னு அம்மாவை பார்க்கச்சேலாம் பரிதாபம். அதனால அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துட்டு நான் வரப்போறேன், கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணுங்கிறதுக்காக முன்னாடி அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி பலராமன் அனுப்பிச்சிட்டேன். ஆதிசேஷனுடைய அவதாரம், பகவானுடைய அவதாரம் அப்படின்னு. அப்ப தேவகிக்கு அப்பா இந்த குழந்தையாவது குறைச்சு கம்சன் கிட்ட மாட்டிக்கிறீங்க, ஏதோ கர்ப்பச்சுதின்னு சொல்றா சங்கர்ஷன் தெரியாது, எந்த அவட கண்ணுக்கு நேரம் இந்த அவலமும் கிடையாது இல்லையா, அந்த குழந்தை உயிர் போறத பார்த்துட்டு இருக்கிற அவலம் இல்லையே அப்பாடா அப்படின்னு. இழந்தவள் தன் வயிற்று சிக்கன வந்து வீரந்தாய். அதுக்கப்புறம் கண்ணன் வந்து அந்த அவளுடைய திருவயிற்றுல கண்ணன் அவதாரம் பண்றான். கண்ணன் அவதாரத்துக்கு காரணம் என்னங்கிட்டா இவர் காலடி எடுத்து வேலை, அதாவது செம்பொர் கழலடி செல்வா, இவன் காலடியை பின்பற்றிதான் கண்ணன் இருக்கான். ஆத்துல நீ காலடி எடுத்து வச்ச வேலை அப்படின்னு சொல்றா இல்லையா, மாட்டுக்கொள்ள பார்த்து எடுத்து வச்ச வேலை எல்லாம் ஆனந்தமா இருக்கு, எல்லாம் க்ஷேமமா இருக்கு சொல்ற மாதிரி. உன் வலது காலம் எடுத்து வச்சு வாமா, நீ வந்ததுனால எல்லாம் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்ற மாதிரி பலராமன் காலடி எடுத்து வச்ச வேலை கண்ணனுடைய அவதாரம் அழகா நடக்கு. பலராமன் காலடியை பின்பற்றியே கண்ணன் நடக்கிறான். முன்னாளி திருமலை குத்தன் மொடு மொடு விரைந்தோட பின்னை தொடர்ந்து கருமலை குத்தன் பெயர்ந்து அடி இடுவது போல் தெரியாத அழகா சொல்ற. முன்னாடி பலராமன் வெள்ளி வெள்ளையா இருப்பானான், வெள்ளி திருமலை மாதிரி இருக்கான், வெள்ளையா ஒரு மலை இருக்காமல் முடுமுடு விரைந்து வர ஓட்டமா ஓடுறான் பலராமன். சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது ஒரு வெள்ளி மலை ஓடுற மாதிரி ஓடுறான், பாட்ட சட்டமா இருக்கானா. பின்னாடி தொடர்ந்து பின்னாடி கண்ணன், நம்ம கண்ணன் கருமலை குட்டன் கருப்பு மலைவன்ந்து ஆடி இடுவது போல் அத்தனை வேகமா ஓட முடியல, ஒரு வயசு சின்ன வந்தன. அதனால அண்ணா அண்ணா அண்ணாலும் கத்திண்டு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க குழந்தை. தன்னம்பியோட பின் கூட செல்வான் தளர் நடை நடவானோ, தன்னம்பி ஓட மூத்தனம்பன் ஓட பின் கூட செல்வான், அதனால ஓட முடியல சத்தத்துல தளர் நடைக்குன்னு போயிட்டு இருக்கான். அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா கூட பின்னாடி போயிட்டு இருக்கானா, அந்த ஒரு ஆனந்தமான காட்சி நம்ம கண் மாதிரி பெரியாழ்வார் வைக்கிற. ஆனா பலராமனுடைய காலடியை பின்தொடர்ந்து கண்ணன் காலடி, அதனால செம்பொர் கழடி செல்வா பலதேவா அப்படின்னு பலராமன் எழுப்புற. பலராமனால் தான் பெருமை கிருஷ்ணன், ஒரு இனிமேட்டி பலராமனால் இருக்கு பல வைபவங்கள், குறிப்பா காளிய மர்தனம் ராகக்கிரியும் ஸ்தலங்கள்ல பார்க்கலாம். சுவாமி தேசியம் சாதிக்கிறார் கஷீரம் சர்க்கரையேவ யாகி அபிருகத் பூதா பிரபூதை குணைகி ஆ கௌமாரகம் அஸ்வதந்த ஜெகதே கிருஷ்ணசேலையா. கிருஷ்ணனுடைய அவதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணனுடைய கேள்விகள்லாம் பலராமனால அழகா இருக்கான். கஷீரம் சர்க்கரையேவ, பாலோடு கூட சர்க்கரை கலந்தா மாதிரி பலராம விபவத்தோடு கூட கிருஷ்ணன், அதாவது பால்னா கிருஷ்ண அனுபவம், சர்க்கரைங்கிறது பலராமனுடைய அனுபவம், அதுவும் சேர்ந்தா மதுரமா இருக்கும் பல இடங்கள்ல பார்த்தா தெரியும். அப்போ அனுபவிக்கும். அதனாலதான் பலராமன் இருக்கும்போது உங்கையும் நீயும் உறங்கேல் அப்படின்னு, நீயும் எழுந்துரு உன் தம்பியும் எழுந்து உன் தானையும் எழுப்பணும், ரெண்டு பேருமே தூங்க வேண்டாம், ரெண்டு பேருமே எழுந்து அனுகிரகம் பண்ணுங்க. செம்பர் கருடி செல்வா பலதேவா உங்கையும் நீயும் உறங்கேல், பலராமா நீ எழுந்திருந்தான் சொல்லணும், ஆனா கண்ணனும் எழுந்திருக்கணும் நீயும் எழுந்திருக்கணுங்கிறா. இப்போ மறுபடியும் கண்ணனை சொல்றா ஏன் அப்படின்னு கேட்டான்னா, ரெண்டும் வேணும், பகவத் சேஷத்துவம் வேணும், பாகவத சேஷத்துவம் வேணும். பகவத சேஷத்துவங்கிறது பகவத் சேஷத்துவம் அடியா வரணும், அப்பதான் அது முக்கியம். அது இல்லாம பகவத் சேஷத்துவம் அர்த்தம் இல்லை, அது ருச்சி இல்லை. அதாவது ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கார் ஆபீஸ்ல, எஜமானா இருக்கார் பாசம், அவர் பரவ பாகவதரா இருக்க, அவர் அந்த ஆபீஸ் யஜமானங்கிற அப்படின்னா அவருக்கு வேலை பண்றானா, இல்ல அவர் பாகவதருங்க அப்படின்னா அவருக்கு வேலை பண்றானா, மாசம் சம்பளம் கொடுக்கிறார் படி இழக்கிறார் அப்படிங்கிற அப்படின்னா அவருக்கு வேலை பண்ணா வச்சுக்கோ, அதுவே ஆக முடியுமா, அதுக்கு காரணம் வேறதானே, அது சம்பளம் கொடுக்கறேங்கிறதான காரணம். அப்படி இல்லாமல் பகவானை இட்டு அந்த பகவானை சேர்ந்தவர் இவர் அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு தாசரா இருந்தா பாகவதாஸ் அப்படிப்பட்ட பாகவதாசத்து தான் ஒரு சிக்கு ரசமான. அது மாதிரி பகவத் சேகத்துவங்கிறது என்ன கேட்டானா, பாகவத சேகத்தோடு சேர்ந்து இருந்தாதான் பகவத் சேகத்துவம் இருக்கும். பாகவதர்களை விட்டுட்டு பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறதுக்கு ருச்சி இல்லை. அதுதான் நம்ம பத்து பாசுரங்கள்ல பார்க்கணும், ரெண்டும் சேர்ந்து இருக்கலாமா. ஆனா பகவானை சொல்லும் போதே பாகவதே சொல்லுவார், பாகவதர் பகவானே சொல்லுவார். அதுதான் உம்பியும் நீயும் உறங்கு ராமாயணத்துல ராம அனுஜம் லக்ஷ்மண பூர்வஜஞ்ச அப்படின்னு சீதாதேவியனுடைய வார்த்தை. ராமனை சொல்லும் போது லக்ஷ்மண பூர்வஜம் லக்ஷ்மனுடைய அண்ணா அப்படிங்கிறார், லக்ஷ்மண சொல்லும் போது ராம அனுஜர் ராமனுடைய அப்படிங்கிறார். ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ஆசை ஆஞ்சநேயருக்கு சொல்ற. அவ ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். ராவணன் வந்து சீதா பிராட்டி அபகாரம் பண்ணும்போது ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிட்டு இருந்தார். அந்த பிரிஞ்சிருந்தபடினால்தான் சீதாதேவிக்கு இந்த அனர்த்தமே. அன்னைக்கு ராமனும் இளைய பெருமானும் சேர்ந்து இருந்தார்னா இந்த அனர்த்தமே வந்திருக்காது. அதனால நான் எப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்க போனேன் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால எப்பவுமே பகவத் சேர்த்தும் பாகவத சேர்த்தும் சேர்ந்து இருந்தா நல்லது. அதை காமிக்கிறது செம்பற்கருடைய செல்வாபம் நீயும் உறங்கேன், நீங்க ரெண்டு பேரும் தூங்க வேண்டாம் எழுந்திருந்தோ அப்படின்னு இந்த பாசுரத்துல நாலு வரியில நாலு பேரை எழுப்புற மாதிரி ஆச்சரியமா அமைஞ்சிருக்கு. இதனுடைய பாப்புலேஷன் பார்க்கும் போது நாலு விஷயம் இருக்கு. நாலு பேர் இருக்கா மாதிரி நாலு பேரில் நாலு விஷயம். அதுல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா அப்படிங்கிறது ஆச்சாரியன சொல்றது. கும்பனார்க்கெல்லாம் யசோதாய் அப்படிங்கிறது திருமந்திரத்தை சொல்றது. அம்பரமோத ஆச்சாரியன் திருமந்திரம் இதை மந்திரோ மாதா பிதா அப்படிங்கிறது. மந்திரம் தான் நமக்கு மாதாவாம், குரு தான் நமக்கு பிதாவாம். அதனால திருமந்திரம் மாதாவாக நம்முடைய ஆச்சாரியாக அவர் அந்த திருமந்திரம் நமக்கு தெரிஞ்சு அதனால ஒரு தனி சிறப்பு ஒன்று எடுத்துக்க முடியும். வைஷ்ணவ ஜென்மம் அப்படின்னு ஒரு ஜென்மம் திருமந்திரம் அப்படிங்கிற மாதிரி திருமந்திரத்துல பிறக்கிறவங்க அதுதான் நமக்கு பிறப்பு. இந்த பிறப்பை கொடுக்கறாளாம் இவ ரெண்டு பேரும் மந்திரமும் குருவும் சேர்ந்து நமக்கு இந்த ஒரு பிறப்பை கொடுக்கறாளாம். அதை கொடுக்கற இந்த மாதா பிதாக்களா இருக்கிறபடினாலே அது இந்த பாசுரத்துல குருவை பிதாவாகவும் மந்திரத்தை மாதாவாகவும் ரெண்டு வரையில சொல்றார். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படிங்கிறது ஆச்சாரியன். அம்பரம்னா நமக்கு சேஷத்துவ ஞானம் அப்படிங்கிறது வஸ்திரமா, அதாவது சரீரம் எப்படி வஸ்திரம் இல்லாமல் இருந்தா அசிங்கமா இருக்குமோ அந்த மாதிரி சேஷத்துவ ஞானம் இல்லாத ஆத்மா இருந்தா அதுவும் அசிங்கமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அதனால இந்த ஆத்மாவுக்கு சரீரத்துக்கு வஸ்திரம் கொடுக்குற மாதிரி ஆத்மாவுக்கு சேஷத்துவ ஞானம் நீ எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கற இந்த ஆச்சாரியம். மாதிரி தண்ணீர் சோறு அப்படின்னா இந்த சரீரம் எப்படி ஆகாரம் இருந்தாதான் அந்த சரீரம் இந்த ஆத்மாவுக்கு உபாயத்துவத்தை காமிக்க எம்பெருமான் தான் உபாயம் அப்படிங்கறத காமிச்சு ஆத்மாவுக்கு சோறு போடுறா. எம்பெருமான் தான் போக்யம் அப்படின்னு காமிச்சு ஆத்மாவுக்கு தீர்த்தம் கொடுக்கறா. சரீரத்துக்கு மூணு இருக்கா மாதிரி ஆத்மாவுக்கு மூணு இருக்கு, சேஷத்து ஞானம் உபாயத்து ஞானம் போக்யத்து ஞானம். நான் சேஷன் அப்படிங்கிறதும் பகவான் உபாயம் அப்படிங்கிறதும் பகவான் போக்யம் அப்படிங்கிறது இந்த மூணையும் ஆச்சாரியை நமக்கு கொடுக்கறபடினால அவர் அம்பர்மே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நமக்கெல்லாம் சுவாமி அவர் தான். நந்தகோபாலா ஆனந்த வருஷம் ஆனந்த வருஷம் கொடுக்கக்கூடியது. அடுத்தது கொம்பனார்க்கெல்லாம் குழந்தை குல விளக்கே அப்படின்னா மாதாவா இருக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்கு, அதுல சிரேஷ்டமான மந்திரம் எல்லா மந்திரங்களுக்கெல்லாம் கொழுந்தா இருக்கக்கூடிய உத்தமமான மந்திரம் எதுன்னு கேட்டா மூல மந்திரம் திரு அஷ்டாட்சர மந்திரம். அஷ்டாட்சராத் பரம் அப்படிங்கிற மாதிரியும் தஸ்மை வியாபக முக்கியாய மந்திராய மகதே நமஹா அப்படின்னு தேசியன் சொல்ற மாதிரி முக்கியமான ஒரு மந்திரமா இருக்கு. மந்திரம் தான் யசோதா, அதுதான் கீர்த்தி யசஸ் கொடுக்குறது. நமக்கு எங்க அஷ்டாட்சரம் இருக்கோ அந்த இடத்துல கீர்த்தி தான் நமக்கு. குலந்தரும் செல்வம் தந்திரும் அடியார் படு உயராயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் அருளுமளிக்கும் வனம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் வாயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ஆழ்வார் சொல்ற மாதிரி நாராயண நாமத்தை உள்ளடக்கின இந்த துரஷ்டாட்ச மந்திரம் குழந்தரும் செல்வம் தந்திரும் இன்னும் என்னென்னமோ பெற்றதாயினும் ஆயின செய்யும் நமக்கு யசஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த அஷ்டாட்சரம். அதனால எம்பெருமாட்டி யசோதா அறிவுரா அப்படின்னு அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்ற அம்பரமூடருக்கு ஓங்கி உலகந்த உம்பர் கோமானே உறங்காதேந்திராய் அப்படிங்கிறது அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய அர்த்தம். இது வியாபக மந்திரம் தானே, வியாபகம் மூணு மந்திரம் இருக்கு. திரு அஷ்டாட்சர மந்திரம் இது நாராயண நாமத்தை உள்ளடக்கிறது. ஷடக்ஷர மந்திரம் அது விஷ்ணு நாமத்தை உள்ளடக்கிறது. துவாதசாட்சர மந்திரம் இது வாசுதேவ நாமத்தை உள்ளடக்கிறது. நாராயண வாசுதேவா மூணு திருநாமம். மூணுத்துக்கு அர்த்தம் என்ன கேட்டா எம்பெருமான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கான், இல்லாத இடமே கிடையாது, எல்லாத்துக்கும் அந்தரியாமியா இருக்கான் அப்படிங்கறத மூணு திருநாமத்துக்கு அர்த்தம். அதனாலதான் விஷ்ணு காயத்தில் இந்த மூணு திருநாமம் வரும். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா. இதே மூணு திருநாமம் வச்சு விஷ்ணு காயத்ரி இருக்கு வேதத்துல. அதனுடைய விரிவு தான் இந்த மந்திரம். எம்பெருமான் வியாபகன் எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படிங்கறத காண்பிக்கிறதா மந்திரத்தினுடைய தாத்பரியம். மந்திரத்தினுடைய அர்த்தம் அதுதான், திருமந்திரத்திலே அதுதான் அர்த்தமா சொல்றது. அதே தான் இந்த வரையிலும் சொல்றார். அம்பர மூலருக்கு ஓங்கி உலகந்த அப்படின்னு எல்லா இடத்துலயும் எம்பெருமான் இருக்கான், அவன் சம்பந்தப்படாத இடமே கிடையாது அப்படின்னு மந்திரத்தினுடைய அர்த்தமான வியாபகத்தையும் மந்திரத்தினுடைய அர்த்தமான பரத்துவம் எம்பெருமானே சிரேஷ்டன் அம்பர கோமான் அவனுக்கு கேடுதான் இல்லாமே அப்படிங்கிறதையும் காமிக்கிறது திருமந்திரத்தினுடைய அர்த்தம். அதாவது முதல் வரியில ஆச்சாரியனை சொல்லிட்டு, இரண்டாவது வரியில திருமந்திரத்தை சொல்லிட்டு, மூணாவது மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது, நாலாவது வரியில திருமந்திரத்தினுடைய பரம தாத்பரியத்தை சொல்றது. அர்த்தம் இது, பரம தாத்பரியம் என்ன, திருமந்திரத்தினுடைய உள்ளர்த்தம் தான் முடிவான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பாகவத சேஷத்தம். செம்பர் கரடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். திருமந்திரத்துல மேல பாக்குறதுக்கு பிரணவத்தினால பகவானுக்கு நாம் தாசன் அப்படிங்கிறது தெரியவில்லை, நமகா அப்படிங்கிறதுனால பகவானே நமக்கு உபாயம் அப்படிங்கிறது தெரியவில்லை. அப்புறம் நாராயண நாமத்தை எல்லாம் வச்சு பார்த்தோம்னா பகவானுக்கு கைங்கரிய மரணம், பகவானே பிராப்தன் அப்படிங்கிறது தெரியவில்லை. திருமந்திரத்தினுடைய அர்த்தம் இது, திருமந்திரத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தானா பகவானோட நிக்க கூடாது, மேல பாகவதர் வரைக்கும் போறோம். பாகவதர்களுக்கு தாசன், எனக்கு உத்தேசம் பாகவதர்களுக்கு கைங்கரிய மரணம் அப்படிங்கிற வரைக்கும் தாற்பயமா சாய்ச்சிருக்கார். அந்த தாற்பயத்தை காமிச்சிருந்த நாலாவது வரி செம்பர் கலடி செல்வா வளதேவா அப்படிங்கிற வரி. திருவங்கியாழ்வாரும் சொல்றார், கண்ணபுரத்துறை அம்மானே நீ திருவெட்டெழுத்தும் கற்று உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை அப்படிங்கிற செம்பெருமானுடைய திருவெட்டெழுத்தும் கற்றோம். திரு எட்டெழுத்துன்னு அஷ்டாட்சரத்தை கற்று கடைசியில பலன் என்னன்னு கேட்டானா உன் அடியார்க்கு அடிமை அப்படின்னு தானே சொல்ற. ஒரு இல்லை உன்னுடைய அடியவர்களுக்கு தாசன் அப்படிங்கறத நான் கிடைச்சது எனக்கு அப்படிங்கிறார். அது அஷ்டாட்சரத்தினுடைய பரம தாத்பரியம். அதை பத்தி விசேஷமாக பின்னாடி பார்க்கலாம். இந்த ரீதியில திருமந்திரம், திருமந்திர அர்த்தம், திருமந்திரத்தை அதுபோல திருமந்திரம், அதுபோல திருமந்திரார்த்தம், அதுபோல திருமந்திர தாத்பரியம் என நாலு விஷயத்தை இந்த பாட்டு குறிப்பா சொல்றது என்பது சுவாபதேசம். இப்படியாக நந்தகோபனை எல்லாம் எழுப்பி கிருஷ்ணனுக்கும் ஒரு சுப்பிரபாதம் பாட ஆரம்பிச்சிருக்கார். மே தொடர்ந்து இந்த விஷயம் வரப்பு. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரமகவன நீரா சாரு பல்கார ஹஸ்தா ஸ்தனபரணமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக விநிகிதாபிஸ்ரக்திரா கிருஷ்ணநாதா விலசது கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா கவிதாச்சி அசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.